ஜீவாசரங்க பரகால மணித்ரயாப்த லக்ஷ்மாப்த ரக்ஷண யஜித்த யுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூத மனர்கசீலம் கோபால தேசி கமனிம் குருமாச்சரியா மகா ஸ்ரீகிருஷ்ண பிரம்ம தந்திரோத்தம குரு கருணாவாப்த சக்ராங்க பாஷ்யம் வைராக்யாசாரவார்த்தௌ வரத பதமுகே லக்ஷ்மணேன ஸ்தபாரம் ீவாஜீஷாத்தம் ஷடதிபயராூடாமூர்த்தி நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் கலிமதனகுரும் ப்ரமதந்திரம் சயாமீரங்கநாத்மிரந்தபோதகான் பூர்வாச்சாரியம் வந்தே பிரணம்பிரமனாத்தீமாவேங்கடநாத்தவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியோ மே சன்னிதத்தம் சதா கிருதி காயப்பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீரங்க பர்தர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா உல்லாச பல்லவி தபாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்க ராஜமகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயா மகா குருப்யஸ்தத்குருப்யஸ்ச நமோ பாகமதீமஹே வ்ரிணீமஹே கிருத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி குருப்யஸ்தத்குருப்யஸ்ச நமோ பாகவதீமஹே வ்ரிணீமஹே கிருத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி ப்ராய ப்ரவதனே பும்சாம் பௌனப்புண்யம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீரங்க பர்தர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா அநாதே நிஸ்ஸீம்னோ துரித ஜலதேயன் நிரூபமம் விது ப்ராயச்சித்தம் யதுரகுதுவீநாசய விதா ஆரம்பேத்தியாகிரம் அவதானேன மனதா பிரபத்யேதாம் ஏகாம் ஸ்ரீயமகில நாதஸ்ய மகிஹீம் மாஹேந்திராக்னம் மஹேந்திராக்னா விட்டு பிரபதிஷு மகத்த பிரதிபவத் பிரபதிபவத் பிரபத்தவ்யேதத்தே பரிணமித வைசிஷ்ய விபவாம் அதர்ஷ்யத்வம் தூத்வா சமிதுஹோ அவிகம்யத்வ ஜனனீம் ஸ்ரியம் சீதாபாங்காம் அஹம் அசரணஹா யாமி சரணம். அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபத்தி சாஸ்திர விஷயமாக ஸ்தோத்திர பிரபந்தங்கள் மூணு ஸ்தோத்திரங்கள் அருள் செஞ்சார். ஞாச தசகம், ஞாச விம்சதி, ஞாச திலகம் அப்படின்னு மூணு ஸ்லோகங்கள் ஞாச வித்யா விசாரமாக அதுக்குள்ள அங்கங்கள்லாம் விசதமா காட்டிட்டு இந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை அருள் செஞ்சார். அதுல இந்த ஸ்தோத்திர பிரபந்தம் ஞாச திலகம்ங்கிறது பெரிய பெருமாள் இடத்துல சயனம் ஸ்ரீரங்கத்துல சயனிச்சிருக்க பெரிய பெருமாள் விஷயத்துல இந்த ஸ்லோகத்தை அருள் செஞ்சார். இந்த பெருமாள் இடத்துல சாங்கமான பிரபத்தியை தான் அனுஷ்டானம் பண்ணார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள்லாம் இந்த எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணியிருக்கார். வேங்கடமுடையானிடத்துல நம்மாழ்வார் சரணாகதி பண்ணியிருந்தாலும் திருவாய்மொழி பூர்த்தியா பெரிய பெருமாள் விஷயமா இருக்குன்னு பட்டருடைய நிர்வாகம் ஆண்ட தமிழ்முறைகள் ஆயிரமும் அதுல இறங்க வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்முறைகள் ஆயிரம்னு காமிச்சிருக்கிறதுனால திருவாய்மொழி பூர்த்தியா ஆழ்வார் நம்ம பெரியவர் மாடல் சாதிச்ச விஷயம் அப்படின்னு தெரியுது. பெரியவாருடைய நிர்வாகம் அப்படி இருக்கு. அது தவிர பாஷ்யக்காரர் தான் சரணாகதியை அனுஷ்டானம் பண்ணது பெரிய பெருமாளிடத்திலையும் பெரிய பிராட்டியார் இடத்திலையும் ஸ்ரீரங்கதி வீதம்பதியில் இடத்துலதான் சரணாகதி பண்ணார். அதனால பூர்வாச்சாரியாருடைய அனுஷ்டானம் இங்க இருக்கிற அப்படின்னாலே இந்த எம்பெருமான இடத்திலேயே சரணாகதியை பண்ணணும்னு ஆரம்பிச்சு அந்த எம்பெருமான இடத்துல பிரபத்தி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா காமிச்சுட்டு வர. அதுல முதல் ஸ்லோகத்தினால குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்ணார் குருப்யஸ்தன்னு. ரெண்டாவது ஸ்லோகத்தினால இந்த பெருமாள் அபயஹஸ்தம் வச்சு எழுதியிருக்கார். நம்பெருமாள் எதுக்கு அபயஹஸ்தம் வச்சிருக்காருங்கிறத ஒரு உத்ரேட்சை பண்ணார். ஏன்னா இந்த பிரபத்தியானது எப்படி பண்ணணும்னா பிரபத்தியினுடையதான பக்தியை போல பிரபத்தியானது இது ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கு பண்ண வேண்டியதான ஒரு உபாய விசேஷமானு கேட்டுட்டா சகத அனுஷ்டானமே அமையும் அப்படின்னு சகஸ்கிருதா சாஸ்திரார்த்தகான்னு சொல்லி மூணாவது ஸ்லோகத்துல யார் யாருக்கெல்லாம் பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சக்கரவர்த்த திருபகனுடைய கண்ணன் பெருமானுடைய வார்த்தைகளை அறிபவர்கள், வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு ஆளர்ணி ஆவரோன்னு கேட்டா போல, வார்த்தை அறிபவர்களா யார் யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்கள்லாம் என்ன பண்ணா, தத் ஆரம்பே சஸ்யாகா திரம் அவதானேன மனசா. அப்ப பிராட்டியினுடையதான திரம் வார்த்தைகளை லட்சுமி தந்திரம் முதலியதான சம்ஹிதையில சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன, மாமேகாம் தேவதேவசிய மகிஷீம் சரணம் பிரஜே அப்படின்னு பிராட்டியினுடைய வார்த்தையை அவதானேன மனசா ரொம்ப ஜாகிரதையாக அந்த விஷயத்தை கேட்டு தான் பிரபத்தி அனுஷ்டானம் என்று ஆரம்பிக்கிற காலத்துல பிராட்டிய புருஷகார பூஜையாக பற்றினார்கள் அப்படின்னு கருணாகதியினுடைய இதிகர்த்த விஜய காமிச்சு பிராட்டியினுடைய புருஷகாரத்தம் ஒரு ஆகாரத்தை காமிச்சு. அடுத்த ஸ்லோகத்துல இந்த பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடியதான ஐக்கியம் எப்படி இருக்கு, பிராட்டி துவயத்துல பூர்வகண்டம் உத்தரகண்டங்கள்ல பிராட்டியும் பெருமாள் காட்டப்படுறாங்க, ரெண்டு இடத்துலயும் பிராட்டி எப்படி காமிக்கப்படுறான்னா பெருமாளுக்கு விசேஷமா இருக்கா, எப்படி விசேஷமா இருக்கான்னா அப்ருதட்சுத்த விசேஷமா பெருமாளோடையே இருந்துட்டா. அதுக்காக ரெண்டு விதமான திருஷ்டாந்தத்தை காமிச்சார். ஒரு திருஷ்டாந்தம் அச்சேதனத்துவபாதி பெருமாளுக்கு விசேஷமா இருக்கா, இன்னொரு திருஷ்டாந்தத்துல சேதனத்துவ பாதி பெருமாளுக்கு விசேஷமா இருந்திருக்கா அப்படின்னு காமிச்சிருந்தார். அதுக்காக ரெண்டு திருஷ்டாந்தம் என்னன்னா மகேந்திர அக்னா விஷ்ணு பிரபிருதிஷு அப்படின்னு ரெண்டு உதாரணம் காமிச்சார். மகேந்திரஹா மகான்ச அசோ இந்திரச்ச மகேந்திரஹான்னு சொல்லணும்னா மகத்துவ விசிஷ்டமான மகத்துவங்கிற குணத்தோட கூடின இந்திரன் அப்படிங்கிற தேவதை, ஒரு தேவதைக்கு என்ன விசேஷனமோ அந்த விசேஷன விசிஷ்டமான தேவதையை தான் ஆசிரியிக்கணும்னு அங்க காமிக்கப்பட்டது. அதனால அதை அடியெடுத்து மகேந்திர சப்தத்தை எடுத்து காமிச்சார் முதல்ல. அது மாதிரி பிராட்டி எம்பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு எம்பெருமானோட திவ்யமங்கல விக்கிரகத்திற்குரியதான கிரீடமகுட அதிகள் உபாதி பெருமாளுடைய அசேதனங்கள் எப்படி விசேஷமா பெருமாளுடைய இருக்கோ அதே மாதிரி பிராட்டியும் எம்பெருமானுக்கு விசேஷமா இருந்திருக்கா அப்படின்னு முதல் இதனால காமிச்சார். ரெண்டாவது அக்னா விஷ்ணு பிரபுந்திஷு துவந்தத்துல தேவதா தந்தேச அப்படிங்கிறதுனால ரெண்டு தேவதைகளுக்கு உத்தேசம் பண்ணி ஒரு ஹவிசு யாகங்கள்ல விதிச்சிருக்கு. அப்ப அந்த ஹவிசுக்கு ரெண்டு பேரும் அதிகாரிகள், அது மாதிரி இந்த ஆத்ம ஹவி சமர்ப்பணத்துக்கு இவா ரெண்டு பேரும் அதிகாரிகள் அப்படின்னு காமிக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் அதிகாரம் உண்டு, ரெண்டு பேருக்கும் உபாயத்தம் உண்டு, ரெண்டு பேருக்கும் உபேயத்தம் உண்டு. அதனால உபாயத்திலையும் உபேயத்திலையும் பிராட்டி விசேஷமாகவே பெருமாளுக்கு இருக்கா, பெருமாளுக்கு பூர்வகண்டத்துல உபலட்சணமாயும் உத்தரகண்டத்துல விசேஷமாயும் இருக்கான்னு இப்படி சொல்லக்கூடியதான ஏகதேசிகளுடைய வாதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி பிராட்டி எல்லாபடியாலையும் எந்தபடியாக பார்த்தாலும் பெருமாளுக்கு விசேஷமாகவே இருந்திருக்கா அப்படின்றத முதல் இரண்டாவது டோக்கத்துல காமிச்சார். ஆக இப்படி உபாயத்திலையும் உபேயத்திலையும் பிராட்டியினுடைய வைசிஷ்டியம், பிராட்டி ரெண்டு இடத்துலயும் விசேஷமாகவே பெருமாளுக்கு இருந்திருக்கா அப்படிங்கிறத ரெண்டு விதமான திருஷ்டாந்தங்களால மகேந்திர சப்தத்தினாலையும் அக்னா விஷ்ணு சப்தத்தினாலையும் காமிச்சார். மகத்துவ பிரதிபத்து பிரபத்தவியே தத்வே பரிணமிதி வைசிஷ்ட விபவாம், பிரபத்தவியே தத்வே நாம் எந்த விஷயத்துல பிரபத்தி யாரிடத்துல பிரபத்தி பண்ணணுமோ அந்த விஷய விசிஷ்டம் அந்த விஷய அந்த அந்த தத்துவம் எப்படி இருக்குன்னா ஒரு மிதுனம் உத்தேசியம் அப்படிங்கிறதுனால மிதுனம் தான் நமக்கு உத்தேசியம்னு சோமாசியாண்டான் சாதிச்சது அப்படின்னு சிம்சாரத்துல காமிச்சார். அப்ப உபயாதிஷ்டானந்த ஏகம் சேஷித்தம் என்ன சோமாசியாண்டான் பணிப்பர் அப்படின்னு லட்சுமி காலத்துல காமிக்கிறார். இப்படி உபயாதிஷ்டானமா ரெண்டு பேருக்கும் அதிஷ்டானம் இருக்கக்கூடியதான இந்த சேஷித்தம் தான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேஷித்தம் துல்லியமா இருக்கு. அதனால உபாய திசையிலையும் பர திசையிலையும் பிராட்டி பெருமாளுக்கு விசேஷமாகவே இருந்துட்டா அது சேதனத்துவபாதி விசேஷனமாயும் சேதனத்துவபாதி விசேஷனமா இருக்கச்சே இவன் பண்ணக்கூடியதான ஆத்ம ஹவி சமர்ப்பணத்துக்கு ரெண்டு பேருமே உத்தேசியர்களா இருந்திருக்கா, அச்சேதனத்துவபாதி விசேஷனமா இருக்கச்சே பெருமாளை இன்னொரு தேவதைகளிலிருந்து வியாபத்தி பண்ணி மற்ற திருவில்லா தேவரை தேரேன்னு ஆழ்வார் தவிச்சா போல எம்பெருமான பிரிச்ச தேவதைகளிலிருந்து வியாபத்தி பண்ணி காமிச்சது. ஏன்னா விசேஷணத்தினுடையதான ஒரு தன்மை என்னன்னா அந்த விசேஷனம் எந்த வஸ்துல இருக்கோ அந்த வஸ்துவும் மிச்ச வஸ்துக்குள்ள இருந்து வேறுபடுத்தி காமிக்கணும்ங்கிறது விசேஷணத்துக்கு சாமான்யமான ஒரு லட்சணம். நீலோ கடகா கருப்பு குடம்னு சொன்னான்னா சிவப்பு குடம் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரதே செய்யகண்ணா க ஸ்ரீஸ்ரீயா பரமசத்த சமாஸ்ரயக்கா இப்படின்னு ஆழவந்தார் கேட்டார். ஆழ்வாரன் திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு காமிச்சார். இப்படி திருவுக்கும் திருவா இருக்கான்னா பெருமாள் பிராட்டிக்கு விசேஷமாயும் பிராட்டி பெருமாளுக்கு விசேஷமாயும் இருக்கா. இப்படி இவரது இடத்துல ரெண்டு பேரும் பிரிச்சுங்க, ரெண்டு பேரும் பரஸ்பர விசேஷன விசேஷி பாவ தடைஞ்சிருக்கா. இவையோகோ ஆத்மனிபிதா அப்படின்னு பராசரப்பட்டார் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல. இவத்வாதோ துல்லியபி அப்படிங்கறதான இந்த ஸ்லோகத்துல இவர் நீங்க ரெண்டு பேரும் நீங்களா பிரிச்சிருந்த கேள்வி தவிர உங்க ரெண்டு பேருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டு, பரஸ்வாதிகள் எல்லா ஈஸ்வரத்துவம் இந்த ஜெகத் நிர்வாக தத்துவம் எல்லாம் உண்டு. ஏன்னா எஸ்யாவீச்ச முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே அகிலம் கிரீடேயம் கருணாநிதா அப்படின்னு தவத்துல ஆழ்வான் சாதிச்சு. இப்ப பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் எல்லாம் துல்லியமா இருக்கு. அதனால பரிணமிதி வைசிஷ்ட விபவாம் அதிர்ஷ்யத்துவம் தூத்வா கமிது அபிகம்யத்துவ ஜன்மி. இவள் இதுல விசேஷமான ஒரு ஆகாரம், ரெண்டு பேருக்கும் உபாயத்தும் உண்டு, ரெண்டு பேருக்கும் உபேயத்தும் உண்டு. அந்த உபாய உபேயத்துல இவளுக்கு இன்னொரு புதுசு ஆகாரம் என்னன்னா கமிது அபிகம்யத்துவ ஜனனின்னு காண்கிறது. எம்பெருமானை கூசாம அடையறதுக்கு நம்மளுடையதான எடுத்து வினைகளை துக்கங்களை எடுத்து பெருமாளுக்கு சொல்றதுக்காகவே பெருமாள் இடத்துல இவள் ஆசிரியச்சு இருந்துட்டு. அதனால அபிகம்யத்துவ ஜனனியும் ஸ்ரீயம் அப்படிப்பட்ட பிராட்டி. இவள் எப்படிப்பட்ட திருக்கண் நோக்குடையவளா இருக்கா, சீதாபாங்கம் சீத அபாங்கம், இப்படி குளிர்ச்சியான திருக்கண் நோக்க உடையவள். பெருமாளுக்கு குளிர்ச்சியான திருக்கண் நோக்கு உண்டு, அதே சமயத்துல எரிவிழிக்கிறதும் உண்டு. இவையா எரிவட்ட கண்கள்னு கேட்டார் ஆழ்வார். இன்னொரு இடத்துல எரிந்த பைங்கன் இலங்கு பேழ்வாய் எயிட்டோடு இது எவ்வொரு என்ன எரிந்து வானோர் கலங்கி ஓட இருந்தவம்மானதிடம் எரிந்த கண் பைங்கன்னு எரிந்த கண்ணா இருக்கிறபடியே சொல்லியிருக்கார். அதனால நம்மளுடைய நிகிரகங்களை நம்மளுக்கு நம் விஷயத்துல நாம் செய்யக்கூடியதான அபச்சாரங்களை பார்க்கறது எம்பெருமானுக்கு இப்படி சாஸ்திரங்களை மானம் பிரதீபமைப காருணிகோததாதின்னு உனக்கு சாஸ்திரங்களை கைவிளக்கா கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ சாஸ்திராதிலிங்கனம் பண்ணிட்டு ஆக்ஞாச்சேரியா இருந்ததுக்கே நம்ம துரோகின்னு பெருமாள் நினைச்சுன்னு நம்ம விஷயத்துல சீர்த்தத்தோட இருக்கும். அவளுக்கு அந்த குறையெல்லாம் இல்லை. அவள் எப்படிப்பட்டவளா இருக்கா அப்படின்னா தோஷோ எஜபி தத்யாது சதா மேத தகரஹிதம்னு பெருமாள் படி. பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னார் தோஷோ எஜபி தத்யாதுன்னு விபீஷண சரணாகதியில சொன்னார். அதை விட ஒரு படி மேல போய் இவள் அவ ஹிம்ச பன்னெண்டே கட்சியே பொறுத்த மாதர் மைத்திலிங்கிற ஸ்லோகத்துல காமிச்சது. ஆக இப்படி ராட்சசிகளை ரக்ஷந்தியா பவனாத்மஜாது லகுதாரா ராமச்ச கோஷ்டி கிருதா லட்சந்தியா பவனாத்மக ஹனுமானிடத்திலிருந்து அந்த அரக்க கூட்டங்களை அரட்சிகள் எல்லாம் காப்பாத்தி கொடுத்தாள் பிராட்டி. நகச்சின் ஆபராஜ்யின்னு சொல்லி காப்பாத்தி கொடுத்தாலோ இல்லையோ. அதனால எப்படிப்பட்ட கண்ணோக்கு உடையவளா இருக்கான்னா சீதாபாங்காம், குளிர்ச்சியான கண்ணோக்கு உடையவளான அந்த பிராட்டியை அகம் அசரணஹா புகழொன்று இல்லாடியே யாமி சரணம் சரணமாக பத்துகிறேன்னு சொன்னான். இது ஏதாவது பார்த்தோம். இதுக்கு மேல பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ண எப்படின்னா கத்தியத்துல பாஷ்யக்காரர் எப்படி சரணாகதி பண்ணாரோ அந்த ரீதியாவே சரணாகதி பண்ணார். அகில பகவன் நாராயணாபி மதான ரூப சோப ரூப குண விபவைஸ்வரீலா தனபதிகாதிகாசங்கே கல்யாண குணகணாம் பத்மனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாகினீம் தனபத்யாம் தேவதேவ திவ்ய மகிழீம் அகில ஜனநாதரம் அஸ்மன்னாதரம் அகரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணம் அகம் பிரபத்தியே அப்படின்னு சரணாகதி பண்ணார் பிராட்டி இடத்துல. இப்படி பண்ணவர் பாரமார்த்திக பகவத் சரணார விந்தைகாந்திகாத்தியந்திக பரமத்திய பர தியான பரம பக்திகிருத பரிபூர்ணான பரத நித்திய விகல்பம் அனன்ய பிரயோஜன அனபதிகாதிரிய பிரிய பகவதன் பகஜனித அனபதிகாதிரிய பிரீதிகாரித அகேஷாவத்தோதிதாகேஷேகதைகர நிரூபணித்திரிங்கத்ய பிராத்தபேட்சையா பாரமாத்திக்கு பகவத் சரணாரவிந்த கருணாநிதி யதாவத்திதாகிரதாஸ்துமே அப்படின்னு பிராட்டியின் இடத்துல பிரார்த்தித்தார். பிராட்டிய உபாயமாயும் புருஷமா புருஷாகாரமாயும் பத்தினார். அப்ப பிராட்டி அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்துதேன்னு சாதிச்சோன்னா அகில மேல பெருமாளத்தை அகில ஹேய பிரச்சனைக கல்யாணிகானம் சுரத்துவிலக்கானந்த ஜானானந்தேக சுரூபா அப்படின்னு பகவானுடைய சுரூப குணங்கள்லாம் எடுத்து சொல்லி பெருமாளை அதே ரீதியா ஏதாவது பர்யந்தமா முதல் ஸ்லோகத்துல ஆச்சாரிய பந்தி பந்தியை சேவிச்சவர் ரெண்டாவது ஸ்லோகத்துல பெருமாளுடையதான முதிரையினுடைய அர்த்த முத்திரைக்கு என்ன காரணம்ங்கிறத உத்ரேட்ச பண்ணார். மூணு நாலாவது ஸ்லோகங்கள்ல பிராட்டியின் இடத்துல புருஷகார சரணாகதியும் உபாயத்துக்காயும் உபேயத்துக்காயும் சரணாகதியை அனுஷ்டானம் பண்ணார். அஞ்சாவது ஸ்லோகம் இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகத்துல பெருமாளுடையதான பெருமாளுடத்துல சரணாகதி பண்ண போறோம். அப்ப சரணாகதி பண்ணணும்னா பெருமாளுடையதான பரத்வாதிகள்லாம் எப்படி இருக்கணும், எப்பேற்பட்ட பெருமாளிடத்தை நாம் சரணாகதி பண்றோம் சொல்லணும். இதெல்லாம் பாஷ்யக்காரர் அகில ஹேய பிரத்யேக கல்யாணைகதானா ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷண ஆனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு திவ்யாத்ம சுரூபம் என்ன, திவ்யமங்கல விக்கிரகம் என்ன, இதெல்லாம் எப்படி எம்பெருமானுக்கு அசாதாரணமா இருக்கு அப்படிங்கறத சாங்கோபாங்கமா சாதிச்சுன்னு வந்தார் கத்தியத்துல. அந்த ரீதியா இப்ப அதுல சொன்ன அந்த சூர்ணிக்கையில பெருமாளுடத்த ஸ்ரீவல்லபா அனன்யகரணா சரணவனம் பிரபத்தியே ஏதாவது பர்யந்தமான சூர்ணிக்கையில பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சாரோ அதெல்லாம் சுருக்கி இந்த ஸ்லோகத்துல காமிச்சார். சித்தா அப்படிங்கறதான விஷயத்தினால் சொதசித்த சீமா அப்படிங்கிற சப்தத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் என்னன்னா நீ இயற்கையாகவே ஸ்ரீமான். லோகத்துல சில பேரை ஸ்ரீமான் ஸ்ரீமான் சொல்றோம், ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஸ்ரீமான் விவகாரம் பண்றோம். அந்த விவகாரம்லாம் இது உன்னோட கடாட்சத்தினால அதெல்லாம் விவகாரம். அவ உனக்கு அவளுக்கு இயற்கையாகவே ஸ்ரீத்துவம் இருக்கான இல்லையே, சதஹா சித்தா இயற்கையான ஸ்ரீமத்துவம். அதனாலதான் இயற்கையான ஸ்ரீமத்துவம் தான் இதுன்னா திருவுக்கும் திருவா இருக்கு. ஸ்ரீஸ்ரீயா சுஸ்தி ஸ்ரீ ஜகதா அசேஷ ஜகதாம் சர்கோப சர்கஸ்திதி சொர்க்கம் துர்கதி மாபவர்கித பதம் குருவன் ஹரிஹி அப்படின்னு ஆழவத்துல ஆழ்வான் சாதிச்சார் தவத்துல. நம ஸ்ரீரங்க நாயக்கை எத்ரூ விப்ரம வேதத்தா அப்படின்னு ஆரம்பிச்சார் பராக்கரப்பட்ட. இப்படிப்பட்ட ஸ்ரீத்துவம் உடையவள் சர்வேஷம். அதனால சதசித்த ஸ்ரீமான் பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான அடையாளம் எது அப்படின்னா அவன் ஸ்ரீமானா இருக்கு, திருவுடைய தேவனா திருவுக்கும் திருவாகிய செல்வனா திருமாலா இருக்கக்கூடியவன். திருவினிடத்துல மால்கிற சப்தத்துக்கு பெருமை மையல்னு பணனே காத்தம் உண்டு. பிராட்டியின் இடத்திலே மையல் உடையவன், அவளிடத்திலே பிரீதி, அவளுக்கு இவனிடத்துல பிரீத்தி. பந்தனைந்த மெல்வீரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கு மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அப்படின்னு அழ்வார் திருமங்கை அழ்வார் காமிச்சார். இவளுக்கு அவனிடத்துல பிரீதி, இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் பிரீதியே இருக்கு. அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய சுரூபம் சதஸ்ரீமான், இயற்கையாகவே ஸ்ரீயை உடையவன். அமித குணபூமா கருணையா, அது மாத்திரமில்ல இந்த அமித குணம் அப்படின்னா இவனுடைய குணங்கள் இவ்வளவுதான் யாராலையும் பரிச்சேதிக்க முடியாது. அப்பனா அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவான் பாஷ்யக்காரர் அனுபவிச்சார். அதுதான் காமிச்சார் அமித குண குணம். அமித குணம்னா எண்ணில் அடங்காத கல்யாண குணங்கள். சரி, கல்யாண குணம் கல்யாண குணம்னு சொல்லுற எது கல்யாண குணம் அப்படின்னு கேட்டா ஆழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல சாதிச்சார். கல்யாண குணம்னா என்ன, லோகத்துல மனுஷியால் தேவரை பெருமாள் ஒரு பக்கம் ஒத்தத்துல வச்சிருந்தார், மனுஷியால வச்சிருந்தார். லோகத்துல கர்ணன் அப்படின்னு கர்ணன்னா தானவீரன் அப்படின்னு பிரசித்தம், ராவணன் காமாந்தகன் பிரசித்தம். அப்ப மனுஷியாளுக்கு அவன் எந்த குணத்தை ஆசிரியிருக்கானோ அது மாதிரி அதை கொண்டு பிரசித்தியோ அதை கொண்டு ஹேயமோ அவனுக்கு கேளனமோ அவன் லோகத்துல இருந்துருக்கு. ஆனா விபர்யஸ்தே ஹஸ்தி கிதிதரபதே தத்வயி குணஹா குணஹா சத்ய ஞான பிரபுதயா உத தொத்கததயா சுபீபூதம் யாதாஹ நிரகிதிஹி நிரணைஷ்ம சுதிவசாத். வரதராஜா லோகத்துல மனுஷாளுக்கு குணத்தை கொண்டு அவ என்ன குணத்தை ஆசிரியிருக்காளோ அதை கொண்டு அவளுக்கு பிரதிஷ்ட. ஆனா உன் விஷயத்துல அது மாறி போயிருக்கு. ஏன்னா எந்த குணங்கள் ஒன்னு ஆசிரியிச்சதோ அதுக்கு கல்யாண குணங்கள்னு பேரு, எந்த குணங்கள் ஒன்னு ஆசிரியிக்கலையோ அதுக்கு ஹேய குணங்கள்னு பேரு. அதனால குணங்கள் ஒன் லோகத்துக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னா லோகத்தை குணத்தை ஆசிரியிச்சு மனுஷனுக்கு பிரதிஷ்ட, ஆனா இந்த குணங்களுக்கு ஒன் தேவரையர் ஆசிரியிச்சு அதுகளுக்கு பிரதிஷ்ட. அதனால இது என்ன ஆழ்வியர் ஆழ்வான பத்தி கேட்டாராம், போய் ஆழ்வான் நீ உண்மை இஷ்டத்துக்கு சொல்றீரா இதிகி நிரணைஷ்ம சுதி பசாத்து. நான் சொல்லலப்பா, வேதம் இப்படி சொல்றதுப்பா அப்படின்னு. இதிகி நிரணைஷ்ம சுதி பசா சுதி தான் சொல்லியிருக்கு. அதனால அனந்தமான குணங்கள் இருக்கு, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த அனந்த கல்யாண குணகணௌக மகார்ணவா இப்படி ஒரு பெரிய சமுத்திரம் போல பெருமாள் கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே போருமே, அதுக்கு மேல பூமான்னு வேறு சார். பூமாங்கிற சப்தத்துக்கு அநேக அர்த்தம் உண்டு. பூமானா பெருசுன்னு அர்த்தம், ரொம்ப பெருசு, அதுக்கு மேல பெருசு இல்லை. அப்படின்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எத்திர நாண்யத் பஷதி நாண்ய ஸ்ருணோதி நாண்ய விஜானாதி ச பூமா, எத்திர அந்நத் பஷதி அந்நிய ஸ்ருணோதி அந்நிய விஜானாதி சல்பம்னு சாந்தோக்கிய பரிசு சொல்லுது. நாரதருக்கு அவர் உபதேசம் பண்றார், சாண்டில்யர் உபதேசம் பண்றார், எத்திர எந்த இடத்துல வேறொன்னும் பார்க்கப்படலையோ, வேறொன்னும் கேட்கப்படலையோ, வேறொன்னும் அறியப்படலையோ, அதுக்குதான் பூமான்னு பெரு. இப்ப ரொம்ப பெரியவன் அப்படின்னு. அப்ப இந்த அமித குணபூமா எண்ணில் அடங்காத குணங்கள், அந்த குணத்தினுடைய பெரிய தன்மை, அந்த குணங்கள் எதாவது லெவலேஷன் இருந்துருக்குனா அப்படி இல்ல, அந்த குணத்தினுடைய மிகுதி. அந்த குணங்கள்ல பிரதான குணம் என்ன? கருணையா. அந்த குணங்கள்ல அமித குணம், எண்ணில் அடங்காத குணம் இருக்கு. இந்த எல்லா குணத்தையும் மூடக்கூடிய ஒரு குணம் இருக்கானா, பூமா கருணையான. ரொம்ப பெருசு பெருமாளுடைய கருணைங்கிற குணம், பூமா கருணையா, ரொம்ப பெரிய கருணைங்கிறதான குணம். இந்த கருணையால இந்த கருணைங்கிற குணம் என்ன காரியத்தை பண்ணிச்சு? கருணையா விதாய, ரொம்ப பரம கிருபையோட நீ காரியத்தை பண்ண. காலே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நர்வேதாது கரண கலேவர யோகம் விததடி அப்படின்னா தயா சதகத்தன். இந்த கருணை தான் என்ன பண்ணிட்டு என்ன, விதரதி பிரம்மா முதலிய தேவதைகளை விதரதி சிருஷ்டிக்கிறது. சிருஷ்டிச்சதோட இல்லையா நின்று போயிடுச்சானா, யோ பிரம்மானம் விததாதி பூர்வம், பிரம்மாவை சிருஷ்டி பண்ணானே வேதாந்த தஸ்மை பிரகினோதி, அவனுக்கு பிரணவபூர்வகமான சகல வேதங்களையும் உபதேசம் பண்ணு. நிச்ச நிஜ ஆதேச விபவாத்னு, நிஜ நிஜ ஆதேசமபி யா, எவன் பண்ணானோ, எவன் பிரம்மாவுக்கு யோ பிரம்மானம்னு அந்த ஸ்ருதி அப்படியே ஆரம்பிக்கும்னா, தேசிகனுடைய ஸ்லோகங்கள்ல அநேகமா அப்படியே இந்த ஸ்ருதி வாக்கியமே அப்படியே வந்திருக்கும். யோ பிரம்மானம் விததாதி பூர்வம்ங்கிற ஸ்ருதி தான் இங்க காமிச்சிருக்காரு. நிஜ ஆதேசம் அப்பி யா, அங்க யோனது யோங்கிறத இங்க யகான்னு பிரிச்சு காமிச்சு. அந்த பிரம்மாவுக்கு பிரணவபூர்வகமான வேதங்களை உபதேசம் பண்ணி வச்சார். சரி, இந்த பரம கிருப்பை இவ்வளவு ஸ்ரீமானா இருந்து பரம கிருப்பாளுவா பிரம்மாவுக்கு சகல வேதங்களையும், பிரம்மா முதலியதான சமஸ்த தேவர்களையும் தான் சிருஷ்டி பண்ணி, சிருஷ்டி பண்ண பிரம்மாவுக்கு தான் பிரணவபூர்வகமான சகல வேதங்களையும் கொடுத்து, அவனை பிரஜாத்துக்க மகாமதேன்னு இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணு சொன்னீரே, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, இவன் தான் பரதேவதன்னு லோகத்துக்கு தெரிவித்துட்டார். ஏன்னா கஸ்ரீஸ்ரீயா பரமசத்த பரமாசிரயக்கா புண்டரீக நயனா புருஷோத்தமக்கா கஷ்யாயுதாயுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சித்தசித்ர விபாக விரத்தம் அப்படின்னு, இந்த எம்பெருமானுடையதான ஒரு கலை, ஒரு கலையில கோட்டியில கோட்டியில ஒரு அம்சம்தான் இந்த சமஸ்த லோகங்களும்னு காமிச்சார். இந்த பிரம்மருத்ராதிகளை உண்டாக்கினது பெருமானுடைய கிருபை. தானே தமது எல்லாத்தையும் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. ஏகதேசமா தான் கேவல சங்கல்பத்தினால பண்ண முடியும். எங்க காமிச்சா? விபீஷ சரணாகதி ஆகணும். அப்ப விபீஷண சரணாகதி ஆறது இந்த வானர முதலைகள்லாம் பெருமாளுடன் தரக்கூடிய பரிவுனால, இந்த விபீஷணனால பெருமாளுக்கு ஏதோ ஹானி வந்துடுமோன்னு நினைச்சிருந்து விபீஷணன பெருமாளுடத்துல சேர விடாம தட்டினான், தடுத்தான். அப்ப பெருமாள் சொன்ன வார்த்தை, அப்பா சுக்ரீவா நீ என்னிடத்துல பரிவுனால விபீஷணன் விபீஷணன் இருக்கக்கூடியதான வைரித்துவம் அப்படிங்கிற விரோதித்துவம் பாராட்டிட்டு நீ என்ன சேர்க்க விடாம இல்ல, என்னிடத்துல இருக்கிற பரிவுனால நீ சேர்க்கல, நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. நான் ராவணனை முடிக்கணும்னு நினைச்சேன்னா, இந்த இவ்வளவு சைன்யங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, இத்தனை குரங்குகள்லாம் வந்திருக்கே, இத்தனை கரடிகள்லாம் வந்திருக்கே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அன்புல் யக்ரேன தாம் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா, அந்த இடத்துல இதோட பிரியான் பிரியன்னு சொன்னவன, எனக்கு மரப பிரியன் மகாராஜன் சொல்லிட்டு வந்தவர் நீ குரங்குடான், இச்சன் ஹரிகணேஸ்வர ஹரி நீ வெறும் குரங்குகளுக்கெல்லாம் தலைவன், உனக்கு எவ்வளவு தூரம் புத்தி இருக்கும், அவ்வளவுதான் உனக்கு புத்தி இருக்கும், என்னை பத்தி நீ தெரிஞ்சு உன்னோட பக்கத்துல உனக்கு சரித்திரமா உன் தோல்ல கை போட்டுட்டேங்கிறதுனால என்ன சாமான்யமா நீ நினைச்சுட்டியே. இச்சன் ஹரிகணேஸ்வர நான் நினைச்சேன்னா, இந்த ஆயுதங்களோ என்னுடைய கோதண்டம் கூட எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய நகம் போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் நகத்தினால ஒருத்தனை முடிச்சிருக்கேன், எனக்கு முன்னாடி இதுல வந்து எனக்கு அனுபவம் இருக்குங்கிற அங்குல்யக்கிறேன்னு தாம் மன்யம். அப்ப நீ எப்படிப்பட்டவனா இருக்கன்னா, நிமித்த மாத்திரம் அபவத் கதிஹீன. இந்த குரங்கு ஒரு நிமித்தம் தான். நீ வந்து ராவண வதத்துக்கு ஒரு நிமித்தம், நான் தாண்டா பண்றேன் இந்த காரியத்தை பெருமாள் சாட்சி. அது மாதிரி நீ எப்படிப்பட்டவனா இருக்க, நிஜாதேசம் அப்படி இந்த எல்லாரையும் கொண்டு இந்த லோகத்தை அத்தனையும் சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி சம்ஹாரம் பண்ணி அந்த பிரம்மாவுக்கு பிரணதி பூர்வக பிரணவ பூர்வகமான சக்கல வேதங்களையும் உபதேசம் பண்ணி அவரவர்களை தனக்கு துல்லியமா வச்சிருந்து லோகத்துல அவன வந்து பிரம்மாவையும் பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டதான பிரம்மருத்ராதிகளை பெருமாளுக்கு சமமாக பேசும்படியாக தான் இருந்து அவர்களோட கூட இருந்து இவ்வளவு காரியம் பண்ணிட்டுக்கானே இதெல்லாம் எதனால அப்படின்னா, பூமா கருணையா, பூமா கருணையா, எண்ணில் அடங்காத கட்டுக்கடங்காத மிக பெரியதான கிருபை இப்படி எல்லாம் பண்ண வச்சுது. பிரம்மாவை சிருஷ்டி பண்ண வச்சது, தன்னுடைய நாபி பத்மத்துல பிரம்மாவை உண்டாக்கினது, உண்டாக்குறது மாத்திரமில்ல பிரணவ பூர்வகமான சகல வேதங்களையும் அவனுக்கு உபதேசம் பண்ண வச்சது, அது மாத்திரமில்ல அவனை கொண்டு லோக சக்தியை பண்ண வச்சது, அப்பேற்பட்ட பிரம்மா தான் வஸ்தாபகரணம் பண்ண அந்த லீலையும் பண்ண வச்சு. இதெல்லாமே இந்த பிரம்மாவுக்கு தாங்கிற அகங்காரம் ஏற்பட முடியாத பண்ணது. வேதம் போயிடுத்துங்கிறதுன்னு வேதாமே பரமும் சத்தியும் அழப்பண்ணித்து அவனுக்கு திருப்பி ஹைத்ரி அவதாரம் பண்ணி மதுரை இடபாதைகளை சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு திருப்பி அவனுக்கு வேதத்தை மீட்டு கொடுத்தது. இப்படி எவ்வளவு கிருபகாரியங்கள் பண்ணிருக்கு. வேதாபகார குருபாதக தைத்திய பீடாது ஆபத் விமோசன மகிழ்ந்த பல பிரதானி வன்ய பிரஜா பசுபதி பரிபாதிகசிய பாதோதகேன சசிவா சசிரோத்ருதேன அப்படின்னு ஆளவந்தார் அடுத்த ஸ்லோகத்துல காமிச்சு. இதெல்லாம் பூமா கருணையான பெருமாளுடைய ஒரு பெரிய அளப்பரியதான ஒரு கருணை இவ்வளவு காரியத்தை பண்ணிட்டுன்னு இது சொன்னது எதுக்காகனா, நமக்கு என் பிரபத்தவ்யே தத்வே அப்படின்னு எங்க முதல் ஸ்லோகத்துல பிரபத்தவ்யே தத்வே பரிணமிதி வைசிஷ்ட விபவாம்னு சாதிச்சாரு பிராட்டிகிட்ட. அப்ப பிராட்டி எப்படிப்பட்டவளா இருக்கா, பிரபத்தவ்யமான தத்துவத்துக்கு விசேஷனமா இருந்திருக்கான்னு காமிச்சு. பிரபத்தவ்யமான தத்துவம்னா என்ன, நாம் யாரிடத்துல சரணாகதி பண்ணணுமோ அந்த தத்துவம். அப்ப அந்த தத்துவம் எதுங்கிறது இந்த ஸ்லோகத்துல காமிச்சு. பிரபத்தவ்யே தத்துவேன்னு போன ஸ்லோகத்தினுடைய பதம் தான் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் இருக்கு. அப்ப பிரபத்தவ்யமான தத்துவம், ஏன்னா நாம் போய் ஒருத்தனிடத்துல சரணாகதி பண்ணணும்னா யாரிடத்துல யாரு சரணாகதி பண்ணக்கூடியவன் என்ன என்ன அதிகாரம் வேணும் அப்படின்னா, சரணாகதி பண்றவனுக்கு என்ன அதிகாரம், சரணாகதியை ஏத்துக்கிறவனுக்கு என்ன அதிகாரம் சொல்லியோ, சரணாகதியை ஏத்துக்கிறவனுக்கு இவனுடைய கோரிக்கையை ரொம்ப அனாயாசமா முடிச்சு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். ஏன்னா பெருமாள் சமுத்திரராஜனிடத்த சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் தந்து மருகசி அப்படின்னு விபீஷன் ஆழ்வான் சரணாகதி பண்ணிட்ட உடனே நீ சமுத்திர சரணாகதி பண்ண உனக்கு வழியை விடுவான்னு சொன்ன. விபீஷண சொன்னா பெருமாள் விபீஷன் வார்த்தையை கேட்டு, ஏன்னா இன்னைக்குதான் சமாஜ் பரநியாசன் இன்னைக்குதான் சரணாகதி பண்ணி பெருமாளிடத்த வந்திருக்கான், இல்லடா அவன் எனக்கு கீழ்பட்ட தேவத்தை அவன் நான் சொன்னா செய்வான் அவன் அதெல்லாம் நடக்காதுன்னு பெருமாள் சொல்லிட்டார். ஏன்னா ரொம்ப பெருமாளுக்கு ஒரு சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு சுபாவம் என்னன்னா, ஆழ்வார் காமிச்சா போல இசைவித்து என்னையும் தாரணை கீழ் இருக்கும் அம்மானேன்னு ஆழ்வார் சொன்னார். இசைவித்து செய்யணும், எல்லாருக்கும் சம்மதம் வாங்கிட்டு எல்லாருடைய சம்மதத்தையும் தன்னுடைய அபிப்பிராயம் இருந்தா கூட தன்னுடைய அபிப்பிராயத்தை எல்லாரும் ஏத்துக்கும்படியாக பண்ணி அந்த காரியத்தை பண்ணி வைக்கிறதுங்கிற ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருக்கிறபடினால விபீஷன் ஆழ்வான் சொல்லிட்டான். விபீஷன் ஆழ்வான் சொன்னாங்கிற வார்த்தைக்காகவே பெருமாள் சமுந்தரராஜனை சரணாகதி பண்ணார். சரணாகதி பண்ணி வரலேன்னு பெருமாளுக்கு கோபம் வந்துருக்கு. சேபமானைய சுவாமி சோமித்ர சமுத்திர சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்தி பிளவந்தமாக அங்க அசமர்த்தம் விஜானாதி மாமயம் அகராலயா. ஏ இது வந்து சமுத்திரம்னு நினைச்சுட்டேனே, இது சமுத்திரமான என்னுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி மகராலயான மீன் இருக்கக்கூடிய ஒரு குட்டை, இந்த குட்டை என்ன சாமர்த்தியம் இல்லாதவன் நினைச்சிருந்து அசமர்த்தம் விஜானாதி மாமயம் மக்கராலயனாதோ மனுஷன் தசரத புத்திரன் நினைச்சிருந்தானே என்ன அவமானப்படுத்துறது. அடியன் வீடியோ ஆன் பண்ற அடியன், ஹலோ வீடியோ ஆன் பண்றேன், வீடியோ ஆன் பண்ற அடியன். சமுத்திர சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்தி பிரபந்தமாக லட்சுமணன் பார்த்து பேசுறேன். அப்ப யாரிடத்துல சரணாயுது அபய பிரதான காரத்துல தேசிகன் எடுத்து இதை விசாரம் பண்ணி, ஏ ரெண்டு சரணாகதி ஸ்ரீமந்த ராமாயண சரணாகதி சாஸ்திரமாவே இருக்கு, அதுல ஒரு சரணாகதி விளம்பிச்சு பழிச்சுது, ஒரு சரணாகதி பழிக்கவே இல்லை. எதுன்னா வரதாழ்வானுடைய சரணாகதி விளம்பிச்சது. ஏன்னா வரதாழ்வானுக்கு விஸ்வாச மானியம் இருந்தது, பெருமாள் வரலன்னா காட்டிலே இருந்துடுவேன்னு பரதனார் சொன்னான். சரணாகதி பண்றவனுக்கு அப்படி ஒரு விசுவாசமானியம் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பரதாழ்வான் சபாமத்திய விக்கிரகேச்ச புரோஹிதம்னு வசிஷ்டாதிகளிடத்தில் அபச்சாரப்பட்டான். அதனால பாகவதபச்சாரம் சரணாகதிக்கு சர்வதா கூடாது. இந்த ரெண்டு காரணத்தினால சரணாகதி அவன் பண்ண சரணாகதி விளம்பிச்சு பிழைச்சது, 14 வருஷம் கழிச்சு பிழைச்சது. ஆனா இந்த சரணாகதிய லோகத்துக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண பெருமாளுடைய சரணாகதி பழிக்கவே இல்லை. ஏன் பெருமாள் சரணாகதி பழிக்கலன்னா, அதுக்கு காரணம் சொன்னா, அதுக்கு என்ன சரணாகதி பண்ணணும்னா நம்மள விட சக்தி மிகுந்தவன் இடத்துல பண்ணணுமே தவிர நம்மள இடத்துல சக்தி குறைஞ்சவன் இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிற, அதாவது சரணாகதியை எப்படி பண்ணணும்ங்கிறத காமிச்ச மாதிரி யார் இடத்துல பண்ணக்கூடாதுங்கிறதையும் காமிக்கணும் இல்லையோ. அதுக்காகத்தான் இந்த சீமந்த ராமாயணத்துல இந்த ஒரு லீலைய பெருமாள் பண்ணார்ன்றது காமிக்கிறார் சுவாமி அவையே பிரதானம். எதுக்காக சொல்ல வரேன், நாம் சரணாகதி பண்ணணும்னா பிரபத்தவியமான தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா சர்வஸ்மா பரணா இருக்கணும் இல்லையோ. நாம் நமக்கு எல்லாத்த காட்டு எல்லாரை விட மேம்பட்டவனா இருக்கும். அப்ப நாம் யார் ஆசிரியக்கணும்னா, எது பரதேவதையோ எது பரதத்துவமோ அதுதான் ஆசிரியக்கணும். அதனாலதான் பரதேவதா பாரமார்த்த அதிகாரம்னு சிவன் சாரத்துல ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துல தேசிகன் அதுக்காகவே பெருமாளுடைய பாரம்யம் என்ன, பெருமாள் எப்படிப்பட்டவனா இருக்கா, எல்லா பிரம்மருத்ராதிகளுக்குன்னா லோகத்துல அநேகமான வாதங்கள் இருக்கு. என்னன்னா ஆத்மீக்கியம் தேவதைக்கியம் ஏகண்டைதனுமனுவியமுக்கோக்திமாராயணோ பரிஜ்னபதி அகிலதனு முக்திதோ முக்தபோக்ய அப்படின்னு ஆச்சரியமா பரதேவதா பாரமாசு அதிகாரத்துல காமிச்சா. இந்த பெருமாள் விஷயமா அநேகமான பிரபத்தவியமான தத்துவம், எந்த தத்துவத்தை நாம் பிரபத்தி பண்ணணுமோ அந்த தத்துவ விஷயத்துல அநேக விசாரங்கள். என்னன்னா ஆத்ம ஐக்கியம், இது மூணு ஒரே தத்துவமோ, பிரம்மருத்ராதிகள் மூணு ஒரே தத்துவமோ, தேவதைக்கியம், இதெல்லாம் யாதவ பிரகாசனுடைய மதம், இதெல்லாம் எடுத்து காமிச்சார். திருக்க சமதிகதா அறியும் சிவன் ஒண்ணு லோகத்துல பிரச்சாரம் இருக்கு இப்படி இதெல்லாம் துல்லியம் ஐக்கியம் இவன் மூணு பேரு சமம், அந்நியத்ரைஸ்வர்யம் இவன் மூணு பேருக்கு மேல ஐஸ் சக்தின்னு ஒண்ணு இருக்கு, பராசக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் பரதேவதை. இப்படி அநேகமான விஷயங்கள் இதெல்லாம் எதுனா அணிபூனா பணி தீ முட்டாளர்களுடைய வார்த்தை தான். இப்படி எவன் சொல்றானோ அவன் முட்டாள். பெருமாள் எல்லா தேவரையும் ஒண்ணுதான், பிரம்மருத்ராதிகள் ருத்ரன் பெருமாள் ஒண்ணுதான் எவன் தான் சொல்றானோ அணிபுண பண்ணித்தி நிபுணன் அல்லாதவனுடைய வார்த்தைகள். நாத்ரியந்தே சந்தா சத்துக்கள் அந்த வார்த்தைகளை காதல கேட்க மாட்டார்கள். ஆனால் நாம் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீமான் நாராயணஹா நகா பதிஹி, நமக்கு தலைவன் யாருன்னு சுவாமி யாருன்னா ஸ்ரீமானான நாராயணன் தான் நமக்கு சுவாமி. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், அகில தனுஹும், இந்த சமஸ்த ஜகத்தும் அவனுக்கு சரீரம். அகில தனுஹும் முக்திதா முக்தின் ததாதி இது முக்திதா, நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறவன் அவனால ஒண்டிதான் முடியும், மிச்ச பேரால முடியாது. பெருமாள் மோட்சம் கொடுத்தான் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு அநேகம், பெருமாளை தவிர வேற ஆளாலையும் கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு அநேகமான வருத்தாண்டம் இருக்கு. அதனாலதான் ஆழ்வார் மார்க்கண்டேயனும் கரியேனர், இதுல திருவாய்மொழியில மார்க்கண்டேயனுடைய விருத்தாந்தத்துல எடுத்து பார்த்தா கூட அவனே சாட்சி இருக்கான், பெருமாள் தான் பரதேவதுங்கிறதுக்கு சாட்சி யாருன்னா சிவபக்தன் பிரசித்தனா இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனும் கரியே, இண்டை சடைமுடி ஈசன் உடன் கொண்டு உசா செல்ல கொண்டங்கு தொன்னடம் கொண்டு உடன் சென்றது உணர்ந்துமேனு அழுவார் காமிச்சு. ஸ்ரீமன் நாராயணோ நகாபதி அகில தனுஹும் முக்திதா முக்த போக்யதா, இப்படிப்பட்டதான முக்த போக்யனான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதேவதை அப்படின்னு பரதேவதா பாரமாத்திய அதிகாரத்துல காமிச்சார். அப்ப பெருமாள் அங்க என்ன பண்ணார், அகம் பிரசாதித்தஸ்ய கஸ்மஞ்சித் காரணாந்தர தொஞ்சைவ க்ரோதாஜாதா பூர்வ சொப்தே சனாதனே, இப்படி பாரத ஸ்லோகத்துல எடுத்து உதாரணம் மனுஹோ வியாச முக்தோக்தி பிச்சான்னு அந்த ஸ்லோகத்துல காமிச்சார். யார் யாருடைய வார்த்தைகளை கொண்டு பெருமாள் பரதேவதை நிர்ணயம் பண்றோங்கிறதுக்காக பாரதாதி ஸ்லோகங்கள் எடுத்து பிரம்மருத்ராதிகள்லாம் கர்ம பரவாசர்கள், எம்பெருமான் ஒருத்தன்னா அகர்ம விஷயன், இந்த எம்பெருமான் ஒருத்தன்னா அவர்களுக்கு சுவாமியா இருக்க முடியும், பிரம்மருத்ராதிகளை சுட்டி பண்ணது எம்பெருமான் தான், மிச்ச பேர்ல எம்பெருமான் முண்டு பண்டு எச்சில் தேவர் அல்லாதார் ஆருளரேன்னு ஆழ்வார் கேமிச்சு அமைச்சிருக்காரு. அதனால எம்பெருமான் உண்டு வந்த எச்சில் தேவர் தான் மிச்ச பேர்லாம் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சாதிச்சா அததான் இந்த முதல் ரெண்டு வார்த்தை ரெண்டு முதல் பாதம் சுதம் சுதா சுதர் சித்த ஸ்ரீமா அமித குண பூமா கருணைய விதாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேஷமபி யா. அந்த பிரம்மாவுக்கு தான் திருப்தி பண்ணி தான் தன்னுடையதான பிரணவபூர்வகமான வேதங்களை தான் ஸ்மரிச்சு யதாபூர்வம் உட்கல்பயதுன்னு அஸ்கலிதமான வேதங்களை பிரம்மாவுக்கு எம்பெருமான் உபதேசம் பண்ணி அவனுக்கு லோக சிருஷ்டியை பண்ணான். இப்ப இங்க பிரம்மாவை தானே சிருஷ்டி பண்ணான்னு இருக்கு. பிரம்ம ருத்ராதிகளையும் மிச்ச தேவாதிகள்லாம் சொல்லலையேன்னா இங்க ஆதிசத்தினால கிரகிக்கிறோம். பிரம்மாதீன் விதரதீன் பிரம்மா முதலியவர்களை சிருஷ்டி பண்ணாங்கிறதுனால அதுல ருத்ரனும் அதுக்கு மேல கர்ம பரவகர்களா சமஸ்த தேவர்களும் அதுக்குள்ள அடக்கும். பிரம்ம பெருமாள் விதரித்தமான அத்தனை பேர் அதுக்குள்ள அடக்கும். பிரம்மாதி விதரதி நிஜாதேஷம் அபியா இது பரதேவதா பாரமாப்திகார விஷயம். அதுக்கு மேல ஸ்திரீகரண பாகத்துல நேத்திக்கு பார்த்தோம். ஸ்திரீகரண பாகத்துல சித்தோபாய சோதனாதிகார விஷயம்தான் போன ஸ்லோகம். பிரபத்தவியே துவாம் வைசிஷ்ய விபவாம் பரிணமதியா வைசிஷ்ய விபவாம் அப்படின்னு காமிச்சாரு. இது பரதேவதா இது ஸ்திரீகரண பாகம் ரகசிய திரைதாரத்துல சித்தோபாய சோதனாதிகார விஷயம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயமானது சாத்யோபாய சோதனாதிகாரம். சாத்யோபாய சோதனாதிகாரத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் எடுத்துருக்க என்னன்னா சம்பந்த ஜானம் மாத்திரமே போகும் அப்படின்னு ஏகதேசியாவுடைய பட்சங்கள்லாம் அடுத்து கண்டிக்கல். சம்பந்த ஜானம் மாத்திரமே போகும் இல்ல ஸ்மாரகமே போகும். இந்த பிரபத்தி சுரூப விரோதம். ஏன் பிரபத்தி சுரூப விரோதம்னா சொல்லியல் அதாவது தன்னை ரட்சிக்கிறதுக்கு தான் பண்ற சுரக்ஷண சுவியாபாரமா இருக்கிறதுனால பிரபத்தி பண்ணக்கூடாது. பிரபத்தி பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறோம் இப்படி எல்லாம் கத்தியத்துக்கு பரிவாச்சம் உள்ள முதலியவருடைய வியாக்கியானம் அப்படியே ஏற்கனவே விஜயாபனம் பண்ண இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அனாதரிச்சு இப்படி இல்ல சாஸ்திர மரியாதை இப்படி இல்லைங்கிறத நிர்ணயம் பண்ணிருக்கா அந்த சாத்யோபாய சோதனாதிகாரத்தில். அதே மாதிரி பக்தி சுரூப விரோதம் பக்தி யோகம் சுரூப விரோதம் ஏகதேசியா பக்தி யோகத்தை எடுத்துக்கிறது இல்ல அப்படி இல்ல. பக்தியும் நமக்கு ஒரு சாஸ்திர சோதிதமான விஷயம்தான். அதனாலதான் பக்தியா பரமையாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தோகம் நாண்யதா பிராப்தியா மக்கைந்திரிய லிப்சுபிஹி அப்படின்னு பெருமாவுடைய வச்சனம் அகிர்புத்தினிய சம்ஹிதையுடைய வச்சனத்தை எடுத்து உதாரணம் வச்சு பக்தியும் எம்பெருமான் அடையறதுக்கு உபாயம் பிரபத்தியும் உபாயம். அப்ப பக்தி உபாயம்னா பிரபன்னா தன்யேஷான் திசதி முகுந்தோ நிஜபதம்னு சம்ஹிதா பாஞ்சராத்திர வாக்கியம் இருக்கு. இதுக்கு எப்படி நிர்வாகம்னு கேட்டா பக்தி யோக நிஷ்டனும் பிரபன்னனே. பக்தி யோக நிஷ்டன் நான் பக்தியை நல்லபடியா முடிக்கணுங்கிறதுக்கு ஒரு பிரபத்தி பண்ணணும். அதனால பிரபத்தி பூர்வகமாக தான் பக்தி யோகமும் பண்ற மாதிரி இருக்கிறதுனால பக்தி யோக நிஷ்டனும் பிரபன்னனா இருக்கிறதுனால பிரபன்னாதன்யேஷான் திசதி முகுந்தோ நிஜபதம்ங்கிறதான வாக்கியமும் அன்வர்த்தமாயிடுறது. அதனால பக்தியும் பிரபத்தியும் ரெண்டுமே மோட்சத்துக்கான உபாயங்கள். நாம் செய்யக்கூடிய சாத்தியோபாயங்கள் பக்தி பிரபத்திகள்லாம் நாம் செய்யக்கூடியதான உபாயங்கள். இந்த பக்தி பிரபத்திகள்ங்கிற உபாயத்துல அதுல விசேஷ வைசிஷ்டியம் எதுன்னா பிரபத்தி. ஏன்னா பிரபத்தியை தவிர நமக்கு இந்த சம்சாரத்துல நிவர்த்தி பிறக்கிறதுக்கு வேற ஒரு உபாயம் இல்லை. நம்ம கல்பகோடி சகசிரேனாதி சாதனம் அஸ்தீதி மன்வானகான்னு பாஷ்யக்காரத்தாச்சு. ஆயிரம் கோடி ஜென்மங்கள் ஆனா கூட பிரபத்தி பண்ணாதவனுக்கு மோட்சம் சர்வதா கிடையாது அப்படின்னு பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம். அந்த திருவுள் பாஷ்யக்காரனை கொண்டாடுறவாளே பாதி பேர் அதை பண்றதில்லை. நம்ம கல்பகோடி சகசிரேனாதி சாதனம் அஸ்தீதி மன் பிரபத்தி பாதாம்புஜத்வய பிரபத்தேரன்யது நம்ம கல்பகோடி சகசிரேனாதி சாதனம் அஸ்தீதி மன்மானகான் பாஷ்யக்காரருக்கு அமைச்சப்படும். அதனால இந்த பிரபத்தி தான் சர்வ பலப்பிரதமான உபாயமா இருந்துருக்கு. பிரபத்தியை உள்ளீடாக கொண்ட பக்தியும் பகவத் சாட்சா மோட்சத்துக்கு உபாயமா இருக்கு. அதனால பக்தியும் உபாயம் பிரபத்தியும் உபாயம். பக்திய உபாயம் இல்லேன்னு சொன்னா கண்ணன் பெருமான் உபதேசம் பண்ணதெல்லாம் வியர்த்தமாகும். பிரபத்தி பக்தி யோகத்தினுடைய சாங்கோபாங்கமான எல்லா விஷயத்தையும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதுக்கு எல்லாம் வியர்த்தமாகும். அதனாலதான் பாஷ்யக்காரர் சுதந்திர பிரபத்திய கீதா பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணல. கீதா பாஷ்யத்துல பக்தி யோகத்துக்கு அங்கமான பிரபத்தியினுடைய சொரூபத்தை தான் வியாக்கியானம் பண்ணிருக்காரு சர்வதர்மான் பிரத்யஜங்கள். அதனுடைய சுதந்திர ரூபத்தை தான் சரணாகதி இலக்கியத்துல காமிச்சு. அதனால இது ரெண்டையுமே இங்க சிவசாரத்துல சரணசுலோகாதிகாரத்துல சுவாமி ரெண்டு விதமாவும் அந்நியம் நயனம் பண்ணி காமிச்சிருக்கு. அதனால பக்தி யோகத்துக்கு வந்து இவ்வளவு சமப்பட்டு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது வெத்தமா போயிடும். அதனால பக்தி யோகத்து உபாயம் இல்லையன்னு சர்வதா தள்ளிடப்படுது. ஏன்னா சுரக்ஷண சுவியாபாரம் இருக்குன்னா சுரக்ஷண சுவியாபாரம் எல்லா இடத்தையும் தோஷம்னு சொல்ல முடியாது. அதனால தானபானாதிகளும் தவிர பிரசங்கிக்கும். தானபானாதிகளும் கூட சுரக்ஷண சுவியாபாரம் தானே, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் செஞ்சுக்கக்கூடிய வியாபாரங்கள் தானே, சாப்பிடாம இருக்க முடியுமான்னு இருக்குங்க. அதனால சுரக்ஷண சுவியாபாரமே சர்வதா தோஷம்னு சொல்லிட முடியாது. அதனால சுரக்ஷண சுவியாபார ரூபமா இருந்தாலும் பக்தி பிரபத்திகள் நமக்கு ஸ்வரூப பிராப்தமா இருக்கு. அதனால நாம் அது வந்து உபாயங்களே அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணார் அந்த சாத்தியோபாய சோதனாதிகாரத்தில். அந்த விஷயத்தில் சொன்னார், பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசா வாபி சுலபம். பிரபத்யா, எப்படிப்பட்ட பிரபத்தியா? சாட்சாத் பிரபத்தியா. சாட்சாத் பிரபத்தினா சுதந்திர பிரபத்தின்னு அர்த்தம். இல்லன்னா பஜன சிரசா பிரபத்தியாவா? பஜன சிரசனா பஜனம்ங்கிற சப்தத்துக்கு உபாசனம் பக்தி யோகம் அர்த்தம். பக்தி யோகத்துக்கு சிரசா இருக்கக்கூடிய பிரபத்தி, அதாவது பக்தி யோகத்துக்கு அங்கமான பிரபத்தின்னு அர்த்தம். சாட்சாத் பிரபத்தியினாலேயோ பக்தி யோகத்துக்கு அங்கமான பிரபத்தியினாலேயோ பாபி சுலபம், இந்த ரெண்டு நாள்தான் எம்பெருமான சுலபமா நாம் அடைய முடியும். எம்பெருமான நான் அடையிறதுக்கு வழி எதுனா இந்த பிரபத்தியும் பிரபத்தியை உள்ளீடாக உடைய பக்தி. அதனால பிரபத்திக்கு சுதந்திர வேஷமும் உண்டு, பிரபத்திக்கு அங்க வேஷமும் உண்டு. அந்த சுதந்திர வேமான பிரபத்தி தான் நாம் அனுஷ்டிக்கணும். அப்ப சுதந்திரமாயும் பரதந்திரமாயும் இருக்கக்கூடியதான இந்த பிரபத்தி இருக்க, பரதந்திரம்னா பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடியதான இருக்கும். பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசா வாபி சுலபம். சுலபம் அப்ப பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா மருகாலின்னி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலேன்னு ரொம்ப அல்ப காலம் தானே பண்றோம். அப்ப சுலபம்னு தோன்றும் அந்த உபாயத்துல. ஆனா அதுல வயசு அதுல ஏற்படக்கூடியதான விசிரம்பணம், விசிரம்பணம் நம்பிக்கை இருக்க, மகாவிஸ்வாசம் இருக்க, அது அவ்வளவு திருடமா இருக்கும். பக்தி யோகத்தை விட பிரபத்தி பாக்குறதே சுலபமா இருந்தா கூட அதுல விசுவாசம் ஏற்படுறதற்கே அந்த விசுவாசம் ரொம்ப கஷ்டம், வர முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த அர்ச்சித்திரைசாரத்துல ஒரு திருஷ்டாந்த ஒரு கதை சொல்லியிருக்க, ஒரு கட்டு எள்ளு போக ஒரு இடம் என்ன ஆயிற்று என்று ஆழ்வான் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு ஐதிஹியத்தை எடுத்து காமிச்சிருக்கேன். சரி, பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசா வாபி சுலபம். முமுக்ஷுர் தேவேஷம். முமுக்ஷு அப்படிங்கிறவர் இங்க முமுக்ஷுத்வாதிகார விஷயம். முமுக்ஷுனா மோட்சத்துல ஆசை உடையவன். அவன் யார் ஆசிரியங்கிறான்? தேவம் ஆசிரியசிவா. தேவேஷம் தேவானாம் ஈஷா தேவேஷா. தேவர்களுக்கெல்லாம் மனுஷருக்கு தேவர் போல் தேவருக்கும் தேவாவோ, தேவருக்கும் தேவனா இருக்கக்கூடிய தேவாதி தேவனானா எம்பெருமான தேவேஷம். முமுக்ஷு மோட்சத்துல ஆசை உடையவர்கள் எப்படி ஆசிரியிக்கிறார்களோ அதே மாதிரி தமஹம் அப்படிப்பட்ட அந்த தேவேசனை, தேவர்களுக்கெல்லாம் தேவனான சர்வேஸ்வரனான ரங்கநாதனை அதிகச்சாமி அபிகச்சாமி சரணம், அவரை சரணமாக பத்துகிறேன். பெரிய பெருமாளுடைய திருவடிகள்ல நான் சரணாகதி பண்றேன். பெரிய பெருமாள் எனக்கு இந்த சம்சார நிவர்த்தியை பிறப்பிச்சு எனக்கு களையத்ததான ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்படியாக பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக சர்வஸ்மா சர்வஸ்மா பரணான எம்பெருமான். இங்க இந்த ஸ்லோகம் ஏன் சாதிச்சார் அப்படின்னா இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா சதசித்த ஸ்ரீமான் அமிதகுண பூமா கருணையா விதாய பிரம்மாதீன் வாக்கியம் இருக்கு. அது இந்த ஊர்ல தான் பார்க்கலாம். எங்கன்னா பரிமள ரங்கநாதனை போய் சேவிச்சா அவரும் சயனத்துல தான் எழுதிருக்க, ரங்கநாதன் தான் இந்த பெருமானம். ஆனா வீர சயனத்துல திருவாழி எல்லாம் கையில வச்சுட்டு எழுப்பார். இங்க எழுதிருக்கிற பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, சத்வித்யில எந்த பெருமாளை பிரதிபாதனம் பண்ணித்தோ, எந்த பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணித்தோ அந்த பிரம்மன் தான் பெரிய பெருமாளா சயனிச்சிருக்க. சத்வித்யங்கிறது சதேவ சௌமிய இதமந்திர ஆசி ஏகமேவா அத்விதீயம் ததைஷித பருஷ்யாம் பிரஜாயா சத்தேஜோ சுஜதான அந்த ஸ்வேதகேதுவுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஒரு வித்யை. சாந்தோக்கியத்துல ஆறாவது பிரபாட்டகத்துல இருக்கக்கூடியது ஒரு பிரம்ம வித்யை. அப்ப சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரம்ம சிருஷ்டி ஆகல, அந்த சிருஷ்டி ஆகல, ஒரு சிருஷ்டி இல்ல. அப்ப இந்த எம்பெருமான் ஒருத்தம் தான் இருந்தான். வாங்கி வச்சுக்க முடியுதான்னு இல்ல சரி, அதனால குப்பை எல்லாம் ரோட்ல கிடக்கு, கோட்டாஞ்சு கணக்கு சுலபமா கிடைக்கிறது. அதுதான் தங்கம் தான் வாங்கி வச்சுக்க முடியல, அதை எடுத்துட்டு போய் ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போய் ஆற்று வச்சுக்கலாம், யாராவது வச்சுக்கிறோமோ. அப்ப கேவல சுலபத்தினாலையும் பிரயோஜனம் இல்ல, கேவல பரத்துவத்தினாலையும் பிரயோஜனம் இல்ல. பெருமாள்கிட்ட ரெண்டும் சேரா சேர்த்தியாச்சு, சுலப பரத்தமும் இருக்கு சௌலபியமும் இருக்கு. அதுல அதுக்கு திருஷ்டாந்தம் பொண்ணுமாய் நாரினா போலேன்னு, சொர்ணத்திலயும் ஒரு புஷ்பம் இருக்கு வாசனையோட இருந்ததுன்னா, சொர்ணமா இருக்கிறதுங்கிறது பரத்தம், வாசனையோட இருக்கிறதுங்கிறது சௌலபியம், எல்லா மூக்களையும் நுழையிறதோ இல்லையோ, அதனால அது சௌலபியத்தை சொல்லுது. இப்ப பொண்ணுமாய் நாரினா போலே தனக்கு நிருகேதுகமாக அஞ்ஞான கந்தம் இல்லாத ஒருபடி தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற பரமௌதாரியம் அப்படின்னு பிள்ளான் சாதிச்சு. இந்த பரத்த சௌலபியங்களை இங்க காமிச்சார், அதுல முற்பட சௌல பரத்த சௌலபியங்கிற வர்க்கத்தை மாத்தி போட்டுட்டார், சௌலபிய பரத்துவத்தை காமிச்சு. ஏன்னா எப்படி சௌலபியம்னா பூமா கருணையா அப்படிங்கறதுனாலே சௌலபியத்தை சொன்னார். சொதசித்த ஸ்ரீமான் பூமா கருணையா அப்படின்னா குண அமித குண பூமா கருணையாங்கிறதுனால சௌலபியம், ஏதாவது பரியன்று சர்வமும் சௌலபியத்தை சொல்றது. பிராட்டியோட இருக்கிறது, ஏன்னா பெருமாள் பிராட்டியோட இருக்கானா நிச்சயம் அவ காரியம் ஆகும்னு அர்த்தம். அவன் தனியா இருந்தாதான் பிரச்சனை, பிராட்டியோட இருந்தானா எந்த பிரச்சனையும் நம்ம தைரியமா போய் அணுகலாம். அதனால சுதசித்த ஸ்ரீமான் அமித குண பூமா கருணையா ஏதாவது பெருமாளுடைய சௌலபியம். விஜாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசம் அபியகான்றது பரத்தம். இப்ப சௌலபியம் பரத்தம், சௌலபிய விசிஷ்டமான பரத்தம், பரத்த விசிஷ்டமான சௌலபியம் இங்க சொல்லல, சௌலபிய விசிஷ்டமான பரத்துவத்தை சொல்லணும். ஏன்னா நாம் போய் முதல்ல பத்தணும்னா முதல்ல சுலபமா இருக்கணும், அவன் பரத்தம் இருக்கலாம், பரத்துவத்துக்கு அப்புறம் தான். அதனாலதான் சரண சுலோக சரண சுலோகத்திலையும் பார்த்தா மாமேகம் சரணம் பஜன் சௌலபியத்தை சொல்லிட்டார், அப்புறம் அகந்தோ சர்வ பாப்பேபியோன்னு பரத்துவத்தை சொன்னோம். நல்ல பரத்த சௌலபியங்கிற கிரமம் இருந்தா கூட இங்க நமக்கு தேவையா நாம் அனுஷ்டானம் பண்ற காலத்துல சௌலபிய விசிஷ்டமான பரத்துவத்தை தான் பத்தணும். கண்ணன் பெருமான் தன்னுடைய சௌலபிய விசிஷ்டமான பரத்துவத்தை தான் அங்க ஆவிஷ்காரம் பண்ணார் அந்த சரம சுலோகத்தை. அதனால விதா நிஜாதேசம் அபிகாக பரத்த பிரபத்தியா சாட்சாத்வா பஜன சரசா பாபி சுலபம் முக்தும் தேவேஷம் தமகம் அதிகச்சாமி சரணம் அப்படி இந்த பெருமாள சரணமாக பத்துறேன்னு பெரிய பெருமாளத்தை சரணாதி சொன்னார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.